எந்த நெஞ்சில் பால் வாக்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேமா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வாக்கவா. எந்த நெஞ்சில் பால் வாக்கவா.